முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வாழும் தெய்வானை தன்னுடைய மணாளனி வாவா பார்ப்புகளும் சிந்து தமிழ் பாடு பன்னிருகை ஆண்டியும் நீ முன்னருள வாவா எச்சரிக்கை என்றிடுப்பன் கூறு இருபுறமும் காவடிகள் நின்றிடுதி வாவா பச்சை மயில் ஏறுகின்ற வாழா பாசம் வைத்து என் கலியை தீர்த்திட நீ வாவா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் சுவாமி மலையாண்டவரே வாவா அச்சங்களின் காவடிகள் வருகிறே மகிழ்ச்சியாய் வந்திருக்கு கண்டிட நீ வாவா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் அழகு மேல் காவடிகள் நிறுத்தி ஆலவட்டம் பறக்குதே ஐயனே வாவா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் சீர்மேவும் பத்துமலை வாழும் தெய்வானை தன்னுடைய மணாளனே வாவா பார்ப்புகளும் சிந்து தமிழ் பாடு பன்னிருக்கை ஆண்டியும் நீ முன்னருள வாவா எச்சரிக்கை என்றிடும்பன் கூறு இருபுறமும் காவடிகள் நின்றிடுதே வாவா பச்சை மயில் ஏறுகின்ற வாளா பாசம் வைத்து என் கலியை தீர்த்திட நீ வாவா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் அரோகரா வேல் முருகா